இவள் பூச்சோடும் நாள் பார்த்து வா வா வா நதியலை ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா போய் வா நதியலையே இவள் பூச்சோடும் நாள் பார்த்து வா பூச்சோடும் நாள் பார்த்து வா வா வா நதியலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா பூமிக்கு நீர் கொண்டு வா தேடி உறவாடும் போது சரி பாதியாகி உயிர் காணும் இன்பம் பல கோடி போய் வாடி அலையே இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா பூச்சூடும் நாள் பார்த்து வா சந்தத்தை வென்று வரும் உன்னை கண்டு மழைவில் வண்ணம் வரைகின்ற வானம் மெதுவாக வந்து இதழ் மூடி பதமாக அன்பு நதியோடி மணமேடை கண்டு புது மாலை சூடி குலமங்கை வாழ்க நலம் பாடி பார்த்து வா வா நதியலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு